பாடி போனே நான் மின்னும் உன் கண்களால் எனக்குள்ளாதே கண்ணே உன்னாலேதான் நல்லாடி போனே நான் மெல்ல உன் கைகளால் என தள்ளாதே கைகளை கூத்திட இயங்குதே நெஞ்சம் பேசாமல் சாய்த்தாய என நீ கொஞ்சம் உன்னாலே நானாக நான் இல்லை என்றும் என்னை நீ என்னதான் செய்தாய் பெண்ணே காயங்கள் ஆறுது உன்னால் கண்ணே என்னை தள்ளாதே